శ్రీమదే శ్రీవరాహమహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిఖమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భవదేవాచారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగుమనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తథాహృతి శ్రీమత్యై ఘోదాయై నమః శ్రీరంగనాథ దివ్యుని పాదుకాభ్యాం నమః స్వామి నిఖమాంత మహాదేశికనుడయ అద్భుతమాన పాదుగా సహస్రத்தை நாம் பக்தாளுடன் சேர்ந்து அந்த பாதுகையினுடைய திவ்யானுகிரகத்தாலேயே அனுபவிச்சுருக்கியோம். அப்படி பிராப்தமாயிருக்கு நமக்கு. இதுகாரும் 13 பத்ததிகள் பராக பத்ததி பர்யந்தம் யதாமதி ஆச்சாரியாளுடைய வியாக்கியானங்களை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அழகையும் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய காம்பீரியத்தையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைச்சது. இன்றைய தினம் சப்தத்தை பத்தியான ஒரு பத்ததி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். போன பத்ததியிலே பராக பத்ததியிலே பாதுகையுடைய தூளி என் பாததோழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் சென்றதே என்று ஆழ்வாராதிகள் சாதிச்சா அது எம்பெருமானிய திருவடி. இங்கே பாதுகையினுடைய அதன் மேல் இருக்கிற தூசியினாலே அதுபட்டாலே எவ்வளவு சுகிருதம் இந்த ஜென்மாக்களுக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பராக பத்ததியிலே அற்புதமா நிறைய ஸ்லோகங்கள் சாதிச்சார். ரொம்ப ஸ்லாகித்த ஸ்லோகம் அதுல என்னன்னு கேட்டாக்கா, என்னுடைய சரமதசையிலே நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ண வரும்போது அம்மா ஏ பாதுகாதேவி உன்னுடைய திருமேனியில் இருக்க தூசியை என்னுடைய கடைசி மூச்சு காத்து அந்த உன்னுடைய திருமேனியை சுத்தம் பண்ணணும்னு சாதிச்ச. அப்போ தன் சரமதசையிலும் ஒரு பகவத் கைங்கரியம் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றதான எண்ணத்தை சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்தார் இல்லையா. அப்போ உத்தரகிருத்தியமானது ரகசத்திரிய சாரத்தில் எழுதினபடி பகவத் கைங்கரியம் அதுதான் அவர் பண்ணி காட்டணும், சரமதசையிலும் பண்ணி காட்ட வேண்டும் என்பதானது தேசிகனுடைய திருவுள்ளமா அமைஞ்சுதாங்க. இப்ப அடுத்த பத்ததியில இந்த நாத பத்ததியிலே 14வது பத்ததி இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பாதுகையினுடைய சப்தங்கள் எம்பெருமான் பாதுகையை சாத்தின் திருவிதி பரப்பாடு கண்டருள்றான் ஸ்ரீரங்கன். அப்போ இந்த பாதுகைக்கு நடக்கும்போது சப்தங்கள் வருது, அந்த சப்தத்தினாலே ஏற்படும் பயன் என்ன, அந்த சப்தத்தினாலே ஜீவாத்மாக்களுக்கு என்ன சுகிருதம் ஏற்படுறது, அந்த சப்தத்தினாலே வேதங்களுக்கு என்ன விஷயம் ஏற்படுறது என்பதெல்லாம் சுவாமி தேசிகன் பறக்க சாதிச்சுன்னு வரையில் இந்த 14வது பத்ததியிலே நாம் ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அடியேன் மேற்கொண்டு விஷயங்களை பார்க்கலாம். அடியேன் ஸ்ருதி நாம் பூஷணாம் சஞ்சிதம் வேதங்கள் பூஷணானாம் தே. ரங்கனுடைய திவ்ய பாதுகை இருக்கு, பெருமாள் சாத்திக்கிறார். அந்த குமிழே ரத்தனங்கள்லாம் அலங்காரமாக இருக்கு சுவாமி. சங்கே ரங்கேந்திர பாதுகே மித சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சஞ்சிதம்னு சாதிச்சார். அதெல்லாம் அலங்காரமாயிருக்கு. இப்போ இந்த பாதுகையினுடைய அந்த குமிழ் இருக்கிற ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. பெருமாள் சாத்தின வீதியில் ஏழ்றார். அப்போ ரத்தனங்கள்லாம் சப்தம் போடுறது இல்லையா. உள்ள சில சனதிகள் ஸ்ரீஷட்டாரியில பார்த்தா அந்த பாதுகை மேல உள்ள சலங்க வச்சிருப்பா, அது சாதிக்கும் போது ஜொல் ஜொல்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி இந்த குமிழ் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ரத்தனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி சப்தம் ஏற்படுத்துறது இல்லையா, சப்தம் ஏற்படுத்துறது. இப்ப இந்த சப்தம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சாட்சாத்தான வேதங்கள் சத்துர் வேதங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒரு பொடியாகி அது வந்து அனுகிரகம் பண்ணுமா போல இருக்குன்னு சாதிக்கிறார். அது என்ன என்று சொல்ல முடியல, இதுதான் நிச்சயமா சொல்ல முடியல இல்லையா. உண்டாக என்னதென்று சொல்ல முடியாத பொடியா இருக்குன்னு வியாக்கியானம் பண்றா பெரியவா. சங்க ரஜக்கிமபின்னு போட்டேன். அதனாலே இது எப்படி இருக்குன்னா, ஆழ்வாருடைய திவ்ய சூக்தி எவ்வளவு பாசுரங்கள் இருக்கு அதுக்கு ரத்தனங்களை ஒப்பிடுற அங்க. இந்த பாசுரங்கள் ஒன்னோட ஒன்னு கலந்ததுனாக்கா பகவத் விஷயமானது சாரம் கிடைக்கிறது. அந்த சாரம் தான் அந்த பொடி அப்படின்னு சாய்க்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. ஸ்ருதீனா பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மித சங்கரிழ சஞ்சாதம் ரஜ கிமபி சஞ்சிதம். இதுல என்னன்னா, பாதுகையினுடைய விஷயத்துல வேதம் இருக்கு, இந்த பாதுகையே வேதம் போற்றுறது, அதாவது இந்த பாதுகையினுடைய தூளியே வேதம் சிரசா வகிக்கிறதுன்னு முன்னாடி சில ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்றார் நமக்கு. இப்ப என்னடான்னா, வேதங்கள் ஒன்றோடொன்னு உரசி கொள்ளும் போது ஒரு பொடியாவன் வஸ்து வருது, அது என்னன்னா அதுதான் அந்த பகவத் விஷயம் என்ற சாரம், அந்த அருளிச்செயலுடைய சாரார்த்தம். வேதத்தை நன்கு அலசி இந்த பாகவதாளுக்கு இந்த வேதத்தினுடைய ரொம்ப அபௌருஷேயமான வேதத்திலேருந்து அர்த்தங்கள் இவாளுக்கு மனசுல துவனிக்காது, அதனால சுவாமி நம்மாழ்வாரை எம்பெருமான் அவதாரம் பண்ண வச்சு நமக்கெல்லாம் வேதசாரத்தை அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதானது இந்த பாசுரத்திலேருந்து நம்மளால யூகிச்சு பார்க்க முடியாது. அதுதான் ஆச்சாரியாலும் திருவுள்ள பத்திரம் அந்த இடத்துல. அடுத்தது சாய்க்கிறார், இந்த சப்தம் என்ன பண்றது, பாதுகையோட சப்தம் பெருமாள் திருவீதியிலே எழுந்துறார், பாதுகை சப்தம் போட்டுட்டே வருது. இந்த சப்தத்துல என்ன என்ன இன்னும் எப்படி ஆகர்ஷிக்கிறது, எப்படி அனுகிரகம் பண்றது மேற்கொண்டு ஸ்லோகங்கள்ல சாய்க்கிறார். விகிதேஷ்வ பிதாபனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதா மதுரம் மதுவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. பிரத்யபிவாதனம் விதத்தே, அதான் இந்த ஸ்லோகத்த விஷயம். அதாவது பெருமாள் இந்த மது என்ற அசுரன் சத்ருவானன் பெருமாளுடைய திருவடியை இந்த பாதுகை வந்து ரட்சிச்சுன்னு வருது சஞ்சாரத்துல. இந்த ரத்னங்கள் அந்த குமிழ இருக்குன்னு முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம். அது ஒரு சப்தம் இடுறது எப்படின்னா, நான் சதுர்வேதம் ருக்யஜு சாமம் ஆகிய வேதங்கள் இருக்கு, இந்த வேதங்களுடைய வார்த்தைகளை நான் சேவிக்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த வேதம் வந்து ஸ்தோத்திரம் பண்றது, பெருமாளே பாதுகையும் ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா. மதுவே மதுரம் மதுவைரி பாத ரக்ஷேன. அப்போ இந்த வேதம் ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்ணா இந்த பாதுகையினுடைய சப்தமானது அதற்கு பதில் சொல்லும்படியான ஒரு சப்தம் ஏற்படுத்துறது ஸ்ரீ ரங்க பாதுகை. சொல்ற சுவாமி தேசிகன் இது எப்படி இருக்குன்னா, பவதி பிரத்ய அபிவாதனம் விதத்தே அப்படின்னு. பவதி ஹே பாதுகையே, ஹே பாதுகாதேவியே, நீ வந்து என்ன பண்றனா, வேதங்கள் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றது அதுக்கு பிரதிவச்சனம் பண்ற மாதிரி நீ வந்து சப்தத்தை ஏற்படுத்துறமா அப்படின்னு சாய்க்கிறார் தேசிகன். இது நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னு ஆச்சாரியால் சாய்ச்சிருக்கா. லோகத்துல வந்து நம்ம திடீர்னு போறோம், ஆத்து திடீர்னு பெரியவா வரா, இல்ல நம்ம அப்பா அம்மாவே சேவிக்கும் போது நல்லா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றோம், சேவிச்சு ஒண்ணு என்ன ஆகும், அபிவாதனம் பண்றோம் என்பதானது சத்சம்பிரதாயத்துல வந்த விஷயம், அதுதான் அனுஷ்டானம், வேத விகிதமான விஷயம் அது இல்லையா. அப்போ பெரியவாள் அபிவாதனம் பண்ணும் போது என்ன பண்றோம், நம்ம நான் வந்து இந்த ரிஷி, என் வம்சத்துக்கு இந்த ரிஷி, நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவன், இந்த வேதத்தை அத்தியன் சதுர வேதத்தை, இதோ ஒரு வேதத்து கிருஷ்ண யஜுரோ சாமமோ இதை நான் அத்தியனம் பண்ணவன், நான் இந்த சூத்திரத்தை உடையவன், எனக்கு இந்த திருநாமம் இருக்கு சுவாமி, அடியன் உண்மை சேவிக்கிறேன் என்பதானது அபிவாதனத்துடைய உள்ளர்த்தமா வச்சிருக்கு. அப்போ ஒருத்தன் சேவிக்கும் போது என்னன்னா, இந்த பெரியவா என்னப்பா ஆயுஷ்மான் சீனிவாதசன்மன்னு சொல்லுவான், பிரிவச்சனம் சொல்லுவான். அதாவது பிரதிவச்சனம் எதுக்கு சொல்றதுன்னா, இவன் இவன் பெரியவான்னு நினைச்சு ஒருத்தன் சேவிக்கிறான், அப்ப சேவிக்கும் போது அவனுக்கு ஒரு இவாளுடைய திருவாக்களை ஒரு ஆசீர்வாதம், ஏன்னா பாகவதாளுடைய ஆசீர்வாதமானது சகலத்தையும் தலை கட்டு கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்றான் இல்லையா. அப்போ இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, எவன் ஒருவனுக்கு பிரதிவச்சனம் சொல்ல தெரியலையோ அவனை சேவிக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனால பெரியவா அத்தியனம் பண்ணுவாள், அனுஷ்டானத்தின் வச்சு சில பேருக்கு லௌகிகமா போனதாலும் விஷயம் தெரியல அவளுக்கு, சேவிடா நட்சத்திர பரிட்சயமா ரெண்டு போயிடுவா. ஆனா அப்படி சொல்லக்கூடாது பதில், எப்படி சம்ஸ்கிருதத்திலே அவன் அபிவாதனம் பண்ணானோ அவளும் அதே போல அந்த பாஷையிலே சொல்ல வேண்டும். ஆயுஷ்மான் பவன் சொல்லி அந்த சர்மனை சொல்லி சர்மான்னு சொல்லி முடிக்கணும். அந்த ஆயுஷ்மான் பவ ஸ்ரீராமதசிக சர்மான், ஆயுஷ்மான் பவ கிருஷ்ணதசிக சர்மா, ஆயுஷ்மான் பவ அந்த சீனிவாசர்மான்னு சொல்லி சொன்னாதான் இவாளுடைய ஆசீர்வாத பலனானது சேவிக்கும் படுக்கு அந்த குழந்தைக்கு போய் சேரும். இப்போ இந்த விஷயத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்துல கொண்டு வாங்க உள்ள என்னன்னா, வேதமானது பாதுகையை சேவிக்கிறது, அதுக்கு சேவிக்கிறதுக்கு அபிவாதனம் பண்ற மாதிரி வேதம் பண்றது இருக்கு. புனகா இந்த பாதுகை என்ன பண்றது, அபிவாதனம் பண்ணவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றது அப்படின்னு சத்துருவேதத்துக்கும் பிரதிவச்சனம் சொல்ற மாதிரி, அபிவாதன பிரதிவச்சனம் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்கிறார். பவதி பிரத் அபிவாதனம் விதத்தே அப்படின்னு இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணும். இது சாஸ்திரத்தை தான் இது சொல்றது. எது சொல்றது அப்படின்னாக்கா, இந்த பாதுகாசாஸ்திரமானது நமக்கு சாஸ்திரம் பரிச்சயம் இல்லை. தேசிகாதிகள் அதே மாதிரி ஆச்சாரியால் நமக்கு எல்லாம் சாஸ்திரத்தை நம்ம கடைபிடிக்கிறோம்னு திருவுள்ள பத்தி அவ தங்கள் கிரந்தங்கள்ல அங்கங்க அங்கங்க ரொம்ப ரசிக்கும்படியாக அதே டயத்துல வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாதவா இருக்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஸ்லோகங்களை பண்ணி நமக்கு சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும்னு இன்டைரக்டா நமக்கு சொல்ற எண்ணத்துல இல்லையா. அடுத்தது பார்த்தா ஒரு இதுல இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். பாதுகையே, நீ எழுப்பும் சப்தம் எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டபோது நீ எழுப்பும் சப்தம் பார்த்தா எங்களை மாதிரி சாமானிய சேத்தனாளுக்கு எங்களை பார்த்து உங்களுக்கு பெருமாள் தெரிஞ்சும் போக உங்களுக்கு பெருமாள் ரங்க விமானத்திலேருந்து எழுந்தருள் இருப்பது நன்றா தெரிகிறதா, இல்ல என் மேல இருக்கும் பெருமாள் என்னுடைய திருவுடம்புலே பெருமாள் எழுதியிருக்கான் திருவிடு வச்சு இது நன்னா இருக்கா, இல்ல பரோபதத்தில் இருக்கும் போது நன்னா இருக்கான்னு கேக்குறாளாம் பாதுகாதேவி நம்மளை பார்த்து இந்த இடத்துல. ரொம்ப சூப்பர் சூப்பரான ஸ்லோகம் அது. சதத்தை கிம் இகை வரங்கநாதோ மயி திஷ்டன் எதிவா பதே பரஸ்மின் இது பிரச்சதி தேவினோ நமஸ்மானு மதுரை ஸ்வம் மணி பாதுகே நினானைஹி அப்படின்னு. பெருமாள் பரியங்காசனம் அந்த இடத்துல அவனுடைய சேஷன் மேல இருக்கும்போது நன்னா இருக்கா ஸ்ரீ ரங்கப்பெருமாள், இல்ல என் மேல ஏழு இந்த வீதி உற்சவம் கண்டலும் போது அவன் விவசாயிக்கிறானா, இல்ல பரமபதத்தில் இருக்கானே பெருமாள் அவன் தான் நல்லா இருக்கான பாதுகாதேவி கேக்குறா, நான் எப்படி ஆட பண்ணு வரேன் பெருமாளை பாத்தியா அப்படின்னு நமக்கு காட்டாளாம் பாதுகாதேவி. அங்க இருக்கும்போது பெருமாள் சயனத்துல இருப்பார், பரமபதத்து மாதிரி பெருமாள் உக்காண்டு இருக்கார், ஆனா நாம எல்லாம் இந்த ரெண்டு பெருமாளையும் போய் அங்க போய் சேவிக்கணும். ஆனா இந்த பாதுகாதேவி பண்ணக்கூடிய உபகாரமானது எப்படி இருக்குன்னு அவ நம்ம ஆத்து வாசலுக்கு ரங்கனை கூட்டு சேவை பண்ணி வைக்கிறா சுவாமி. அப்போ நிச்சயமா பார்த்தாக்கா ஐயோ ஏழை பண்டுவா அந்த ஜதி இந்த சிம்ம கதியில வரா சர்ப கதியில வரா இல்லையா ஸ்ரீரங்கத்தை வந்து அந்த நடை அழகுன்னு சொல்லுவா. அப்ப ஐயோ ஏழை பண்டு வர அழகுதானே நல்லா இருக்கு, இந்த சேவைதானே நன்னா இருக்குன்னு இயேசுகன் திருவுள்ளமா இதுல தெரியுது. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவி வந்து பெருமாளை வந்து ஏழை பண்டு வரா வீதி உற்சவம் முடிஞ்சு பெருமாளும் தன்னுடைய அன்றைய தினத்தை உற்சவாதிகளை பூர்த்தி பண்ணிட்டு யதாஸ்தானத்துக்கு எழுதியானும் பெருமாள் பிராட்டி இருக்கும் அவளுடைய அந்த அந்தப்புறத்துக்கு பெருமாள் ஏழுற. அப்போ பெருமாள் நிச்சயமா பாதுகா சாத்தியம்தான் எழுதியாகும் இல்லையா. அந்த சமயத்துல பாதுகாதேவி ஒரு சத்தத்தை எழுப்புறா, ஜல் ஜல் ஜல் ஜல்னு அந்த பாதுகா சத்தம் போட்டுன்னு பெருமாளும் ஏழுற. ஆனா அந்தப்புறத்துல பிராட்டி பெரிய பிராட்டியார் ரங்கநாச்சியார் இருக்கா பெருமாளை எதிர்கொண்டு அழைக்க வரா. அவ என்ன பண்ணா வழக்கமா பெரிய தீர்க்க சுமங்கலி காலில் வந்து மெட்டி போட்டு இருப்பா, மெட்டியில சலங்க இருக்கும், அப்புறம் காலில் வந்து இது தண்ட சாத்தின் இருப்பா கொலுசு சாத்தின் இருப்பா இல்லையா, அவெல்லாம் அந்த சப்தம் எழுப்புறது. இப்ப பிராட்டி பெருமாளை எதிர்கொண்டு சுவாகதம் பண்றா தன்னுடைய கிரகத்துக்கு கூப்பிடுறதுக்கு, பெருமானும் பிராட்டியுடைய கிரகத்தை நோக்கி எழுந்தொழி போயிட்டு இருக்கிறப்போ அப்ப பிராட்டியினுடைய தண்டையில இருந்த சப்தமானது வெள்ள சப்தமா வருது, அந்த சப்தம் பிரதிபலிக்கிறது அந்த இடத்துல. அதுக்கு பெருமானுடைய திருவடியில சாத்தி கொண்டு தன பாதுகையிலேருந்து ஒரு சப்தம் வருது. ஓ பிராட்டியினுடைய அந்த தண்டை சப்தத்துக்கு பெருமானுடைய பாதுகையானது சப்தம் பதில் உரைக்கும் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறதுல. பெருமான் அந்த புறத்துக்கு போறார், அந்த புறத்துல அப்போ இந்த பாதுகாதேவி ஒரு சப்தத்தை எழுப்புறா, எதிரேந்து வரக்கூடியதான மகாலட்சுமியும் தன் தண்டை சிலம்புலேருந்து சப்தத்தை சொல்றா, இவாளுக்கு இவா பதில் சொல்ற மாதிரியும் அவளுக்கு அவா பதில் சொல்ற மாதிரியும் இந்த இடத்துல இருக்கு. அவரோத கதஸ்யரங்கோஜிதகற்பகற்பரத்னநாதா பதிசம் பல்லவ சீவ பாதுகேத்வம் கமலா நூபுர மஞ்சு ஸ்திதானாம் கமலா நூபுர நூபுரமான அந்த தண்டை இருக்கு அதுல வந்து மகாலட்சுமியுடைய கமலா அப்படின்னா நூபுற தண்டையினுடைய மஞ்சு அழகா இருக்கிறதான அந்த சப்தங்களுக்கு இந்த பாதுகாதேவி பதில் சொல்லும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா இந்த பாதையுடைய நாதத்தை பத்தி பேசுறாரு சுவாமி. எதேதோ அந்த பாத தூளிய பத்தி பேசினார், பாதுகையினுடைய பாத தூளிய பத்தி பேசுறாரு, பாதுகையினுடைய சப்தத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் இன்னொரு இடத்த சாய்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. அதானா நமக்கு எல்லாம் பெருமாள் சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார், வேதத்தை கொடுத்திருக்கார், அருளிச்சையனையும் பெருமாள் கொடுத்திருக்கார் நமக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து சிரேயச கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் இந்த பாதுகாவி ஒரு தனியா ஒரு அனுகிரகம் பண்றான் நமக்கு எல்லாம். இதெல்லாம் மந்திரம் தான், வேதம் மந்திரம், அருளிச்செயல் மந்திரம், சாஸ்திரம் மந்திரம் தான். பெருமாள் இவன் பெருமாள் இந்த ரீதியிலே போனா இந்த சித்தாந்தத்தின் மூலமாக பெருமாளை இந்த இந்த உபாயம் பண்ணி அடையலாம் என்று சொல்லுதான் சாஸ்திரம். ஆனா இந்த பாதுகா தேவி என்ன பண்றா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு இன்னும் ஏதாவது கொடுக்கணும், அவளுக்கு ஒரு சந்தோஷம். என்ன பண்றா அப்படின்னாக்க, ஸ்லோகத்தை சாய்கிறார். மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி மணிபாதாபணி மஞ்சு சிஞ்சிதேன படசீவ முகு ஸ்வயம் பிரஜானாம் அபரோபஞ்சம் அரிஷ்ட சாந்தி மந்திரம். அரிஷ்ட சாந்தி மந்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ரொம்ப அற்புதமா சாதிக்கிறேன். இந்த ஸ்லோகத்துல விஷயம் என்னன்னா, இந்த இந்த பாதுகாதேவி பாதுகையை சாத்திண்டு பெருமாள் வந்து ஏழ்ற, அப்ப பாதுகை சப்திக்கிறதுன்னு சொல்லிட்டு வர வரிசையா. அதை பார்த்தா அந்த லோக ஜனங்களுக்கு இவ இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இவ்வளவு உபத்திரவம் இருக்கு, இவ கர்மா இவளை ஆட்டி வைக்கிறதே, அதுக்கு ஏதாவது புதுசா பண்ணணும்னு பாதுகாதேவி திருவுள்ள பத்திராளாம். ஏற்கனவே பெருமாள் சதுர்வேதத்தை கொடுத்துருக்கான், சாஸ்திரத்தை கொடுத்திருக்கான் பெருமாள், புராணாதிகளை கொடுத்திருக்கான், ராமாயணம் இதிகாச புராணாதிகளை பெருமாள் அனுகிரகம், அதை படிச்சு அதுல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு பெருமாள் திருவிழந்து அடையலாமே. அப்படியும் இல்லைன்னா ஆழ்வாராதிகளை அவதாரம் பண்ண வச்சு பெருமாள் வேத சாரமான அந்த திவ்ய சுக்திகளை திவ்ய பிரபந்தங்களை பெருமாள் கொடுத்திருக்கான். இருந்தாலும் இது கொடுத்தது போறலன்னு பாதுகைக்கு திருவள்ளம் அந்த இடத்துல. அதனாலே இந்த சப்தமானது, பாதுகையினுடைய சப்தமானது இவளே ஒரு புதுசா மந்திரத்தை கல்பிக்கிறாளாம். கல்பித்து சொல்லுவது போல இவளுடைய சப்தமானது இருக்குன்றது, அதாவது நாத சப்தம். இந்த பாதுகையினுடைய சப்திக்கும் அந்த விஷயம் அந்த துனியானது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு கொடுத்துருக்கான் பெருமாள், ஆனா அவள் இவாளுக்கு போறல் அது. இன்னும் நம்ம நிறைய கொடுக்கணும். இந்த ஜனங்கள்லாம் இவ்வளவு உபதிரவப்படுறதே, இதெல்லாம் இவ கஷ்டங்களை போக்குவதற்கு புதுசா நாம ஒரு மந்திரம் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு தானாகவே புதியதான ஒரு மந்திரத்தை சொல்லுவது போல இந்த பாதுகா தேவியினுடையதான இந்த சப்தமானது இருக்குன்னு சாய்கிறார். இது எப்படி இருக்குன்னா, திருவாய்மொழி ஆழ்வாருடைய அனுகிரகமா கிடைச்சது, அதை அனுபவிச்ச சந்தோஷம் உள்ளடங்காமல் இந்த சப்தமாகையால சகல லோகத்திற்கும் சகல க்ஷேமத்தையும் தீர்க்கும்படியான ஒரு மந்திரமா அமைஞ்சதுன்னு சொல்றாதாம். அபரோ பஞ்சனம் அரிஷ்ட சாந்தி மந்திரம் அப்படின்னு, அரிட்ட சாந்தி மந்திரம், இந்த மந்திரத்தாலே இந்த பாதியனுடைய சப்தத்தாலே இந்த லோகமானது சாந்தி அடையட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. இன்னொன்னு சொல்ற, பெருமாள் வந்து பக்தி யோகம் பண்ணி அடையக்கூடியவா நிறைய பேர் இருக்கா, இந்த யுகத்திலே அந்த பக்தி யோகம் பலிக்காது. பலிக்காதுன்னா என்ன, பக்தி யோகம் பண்ணதுக்கு உண்டான சேதுவான சூழ்நிலை இப்ப கலியுகத்துல இல்லை. அதனாலதான் சரணாகதி மார்க்கத்தை பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு கொடுத்தார் இல்லையா. இப்போ முனிகள் எல்லாம் இருந்தா பக்தியோகி, நம்மாழ்வாரும் பக்தியோகிதான், ஆனா இருந்தாலும் சரணாகதி அஞ்சு இடத்துல திருவாயுமலை சரணாகதி பண்ணி பெருமாளை சரணாகதி ரூபமாக அடை முடியும், இந்த ஜீவனை பெருமாள் எங்கு கொண்டு போறான்னு திருவாயுமலை கடைசி ரெண்டு பதிகத்துல சாதிச்சு நமக்கு எல்லோரும் அடுக்கீடு அமர்ந்து புகழ்ந்து அடியிரு வாமடெண்டன் அருள் கொடுக்கும்னு சொல்லி அங்க சொன்னார். அப்ப ஆரணக்கு நின் பாதமே சரணாகத்தந்தடைந்தேன், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன், எனதாவியும் உனதே என்று சொல்லி சீவிரமங்கல்ல சொன்னார். இப்போ நம்மாழ்வாரை போலே முன்யுகத்திலே துவாபர யுகத்திலேயும் சரி திரேதாயுகத்திலும் சரி முன்யுகங்களிலேயும் பெருமாளை வந்து மனசால தியானம் பண்ணி கைவல்ல தரிசனம் பண்ணி அதன் மூலமாக புனக மறுபடியும் தியானம் பண்ணி அதன் மூலமாக பிரம்மத்தை சாட்சாத்கரிப்பதுதான் பக்தியோகம். அதன் மூலமாக கடை தேடி போகுது. இந்த பக்தியோகம் பாதிலே தடைப்படும், தடைப்படாமும் போய் முடியலன்னா ஆட்டு ஜென்மால புனகாவாத ஆபத்தி பண்ணி மேலும் பெருமாள் அடையாது. ரொம்ப நாள் காத்திருக்கணும், அடுத்த ஜென்மால எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால இந்த ஜென்மாலே முடிக்கணும்னா சரணாகதி மார்க்கம். ஆனால சில பேர் பக்தியோகம் என்னாலே முடியும், யமனியம வாசனங்கள் இயலாவை புனரடக்கம் தமதறியின் தாரணகள் தாரையரா நினைவழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கிறக்காகும் அவரதுடன் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே என்ற அர்த்த பஞ்சத்தை சுவாமி தேசிகன் சாச்சர். இப்போ சமமடைய சமாதி நலம் அந்த கடைசி எல்லை நடத்த போய் அடையணும்னா எவ்வளவு தபஸ் பண்ணி மூச்சு அடக்கி உடம்ப காய வச்சு ஒன்னும் ஆகாரம் எடுத்துக்காம பகவத் ஜானமாவே இருக்கணும்னா அவ எப்படி நாள்தோறும் ஏக சிந்தையனாய் ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு விலகாமல் தைலதாரையை போலே பக்தியோகம் பண்ண வேண்டும் என்பதானது கீதாச்சாரியன் வாக்கு. அப்போ இந்த யோகிகள் மனசுல பெருமாள் உள்ள இருக்கான். அப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டாக்கா கொஞ்சம் தள்ளி போயிட்டாக்கா முடியாது இல்லையா, பெருமாள் விட்டு திருப்பி முதல்ல இருந்து யோகம் பண்ணி வரணும். அதனால இந்த பாதுகா தேவியினுடைய சப்தமானது இந்த பாதுகையுடைய நாத சப்தமானது எப்படி இருக்குன்னு சாய்க்கிற ஆச்சாரியர் என்னன்னா, பாதுகையே இந்த யோகிகள் இருக்காளே அவ திருவுள்ளத்துல வேறு விஷயம் போகாதபடி, வேறு விஷயம்னா என்ன, விஸ்வாமித்திர தபஸ் பண்ணார், மேனக வந்து டான்ஸ் ஆடினார், கொஞ்சம் தபஸ் களைஞ்சு போச்சு அவருக்கு இல்லையா. அப்போ அவருடைய தபஸ் போயிட்டு திருப்பி புனக தபஸ் பண்ணார், இதா தப்பு வழியில போயிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால அப்படி வந்து இந்த யோகிகள் மனசுலே வந்து வேறு விஷயம் போகாது, பகவத் விஷயத்தை தவிர பெருமாளை தவிர அவனுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை அவா திருவுள்ளத்துக்கு போகாதபடி பண்ணி அந்த தியானத்தை கலைக்காதபடி பண்ணி எப்பவுமே அந்த ஓம்காரத்துக்கு துல்லியமான பிரணவத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய பெருமாளை மட்டுமே தியானிக்கும்படி பண்றது எதுன்னு கேட்டாக்க, இந்த சாக்ஷா திருவரங்கனுடைய பாதுகையிலே குமிழ்ந்து வருமானது அந்த பாதுகையினுடைய நாதம் அந்த சப்தமானது பண்றதுன்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகத்துல சாய்கிறார். எப்படின்னா பிரணவசிய பிரணித்தியம் தவ பிரணாதம் அப்படின்னு, பிரணவத்தினுடைய விஷயம் போலே ஓங்காரத்துக்கு பதிலாக நினைக்கிறார்கள்னா, அதாவது பிரணவம் சொல்லி வேதம் சொல்லணும், அதன் மூலமா பெருமாளை தியானம் பண்றா, பிரணவம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இனி கொடுக்கறும் சப்தமானது பிரணவமாவே இருக்கு, அவள் அந்த வழியை விட்டு பகவத் வழி விட்டு வெளியில போய் சஞ்சரிக்காவ நினைவுகள் சஞ்சரிக்காம இருக்கும். நமக்கு பெருமாள் வந்து தர்மபூத ஞானம்னு ஒண்ணு கொடுத்துருக்க, நம்ம புத்தியில அது இருக்கு. அது என்ன பண்ண, நம்ம தூங்கும் போது சொப்னம் வருதுன்னு சொல்றோம், கனா கண்டேன்னு சொல்றா இல்லையா, அது என்ன பண்ண எங்கெங்கயோ போகும், திடீர்னு எழுந்துருவா பட்டு உயர்த்து கொட்டும், ஐயோ பாம்பு வந்தா மாதிரி இருந்தது, பள்ளி வந்தா மாதிரி இருந்தது அப்படின்வா. அந்த மாதிரி இந்த இப்ப அதாவது இந்த நம்ம யோகிகள்லாம் தபஸ் பண்ணும் போது அப்படியே ஆழ்ந்த சிந்தனை இருப்பான், அவருடைய மனசு வேற ஒண்ணு லயிக்காம பெருமாளை பற்றி மட்டுமே லயிக்கும்படியாக அனுகிரகத்தையானது இந்த பாதுகையினுடைய சப்தம் பிரணவத்தை போலே அனுகிரகம் பண்றதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் முனையகா பெரிதாச நிறுத்தேகே திதி ரங்கேஸ்வரத்ன பாதுகேத்வாம் விநிவேசி விபாவயந்தன்யாகா பிரணவசிய பிரணிதிம் தவ பிரணாதம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த நாட பந்ததியிலே அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது என்னன்னா, நம்மள மாதிரி சாமானிய சேதனாள் பெருமாள்கிட்ட வந்து நிறைய கேட்கிறோம், சுவாமி எனக்கு மனசு கஷ்டம், இது வெம்பெருமானே எனக்கு நீ இந்த அனுகிரகம் பண்ண, என் குழந்தை கஷ்டப்படுறான் நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா, இந்த சேத்திர வர்க்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு மாறி மாறி பலபிறப்பம் பிரிந்து கஷ்டப்படுறதே அவளுக்கு அனுகிரகத்தை காட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். எத்தனையோ அபிலாஷிகள் மனசுக்குள்ள, எத்தனையோ ஆர்த்த துணிகள்லாம் இருக்கு, அது எல்லாம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணது யாருன்னு கேட்டா பாதுகா தேவி நம்ம கஷ்டத்தை போக்குறான்னு சொல்றார். மதுரம் மணி பாதுக பிரவர்த்தே பவதி ரங்க பதர் விகார காலே அபயாத்தனையா சம்யபேததானு அபிசம்பாத யதீவ மஞ்சுநாதை அப்படின்னு சுவாமி தேசிகன். கங்கனுடைய சஞ்சாரத்திலே சாத்திக் கொள்ளக்கூடியதான அந்த பாதுகையிலேந்து வரும் சப்தமானது, ஏ சேத்திர வர்க்கங்களே நீங்கள்லாம் பயப்படாதீங்கோ, நான் இருக்கேன், என்னுடைய சப்தத்தின் மூலமாக உங்களுக்கு இன்பமான சுகங்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இவா எல்லாம் பிரார்த்தனை பண்றா பெருமாள் திருவரங்கன் வீட்டில் வரும்போது, ஹேரங்கா எங்களை காப்பாத்து, ஹேரங்கா உன்னுடைய சேவை ஆயுசு வரையினும் கிடைக்கணும், ஹேரங்கா எனக்கு என் குழந்தைகள் சமமா இருக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இன்னும் எவ்வளோ எவ்வளோ பணம் காசு வேணும் அபிலாஷிகள் இந்த ஜீவாத்மா மனசு உள்ளே இந்த கர்ம சம்பந்தத்தாலே சுழன்னு இருக்கு, அதை இவா வந்து பிரார்த்தனையா வாய் மூலமா கொடுக்கறா. அப்படி கொடுக்கும்போது பெருமாள் திருச்சுவை சாய்க்கிறான், அவன் பதில் சொல்ல மாட்டான் ரங்கன் நமக்கு, ஆனா பாதுகாதே பதில் சொல்றான். எப்படின்னா தன்னுடைய பாதுகையினுடைய சப்தம் பெருமாள் நடந்து வரும்போது சப்தம் வருது, திருவரங்கன் நடந்து வரும்போது பாதுகையிலிருந்து சப்தம் வருது, அந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா நம்ம கேட்கும் பிரார்த்தனைக்கு ததாஸ்து தேங்கா எனக்கு அனுகிரகம் பண்ணு சொல்லும் போது பாதுக சப்தம் போட்டுனா அந்த அனுகிரகம் கிடைச்சிடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுனா ததாஸ்து ஆயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாதுகாதேவியினுடைய அந்த சப்தமானது, அந்த குமிழிலிருந்து வரும் சப்தமானது நமக்கு வந்து பதில் சொல்லும்படியாக இருக்கு. ததாஸ்து நீ சொல்லுவது நடக்கும், உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கு. இந்த பாதுகையினுடைய சப்தமானது இருக்குன்ட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்க்கிறது. அடுத்தது தேசிகன் ஒரு விஷயம் சாய்க்கிற எல்லாம், அதாவது வைய மனுஷரை பொய்யந்தன்னே காலனையும் உடனே படைத்தா என்பதானது பெரியாழ்வாருடைய திருவாக்கு. இந்த லோகத்திலே அவதார புருஷா இருந்தாலும் அவதார சமாப்தின்னு ஒன்னு உண்டு. தேசிகன் சாட்சாத் பெருமாள், ஒரு காலம் வரைக்கும் அவருடைய இங்கிருந்து நமக்கு எல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் அவதாரத்தை முடிச்சுட்டு போனா அவ எப்ப திருப்பி புனக அவதாரம் பண்ணுவா அது நமக்கு தெரியாது, ஈஸ்வர சங்கல்பம் எல்லாமே. ஆனா அப்படி இருக்கும்போது தேசிகன் சாய்க்கிற ஒரு விஷயத்த என்ன விஷயம் கேட்டாக்கா, ஏ பாதுகையே, நான் வந்து பாதுகா சேவகனா வெகு காலமா என் காதல நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல புத்தி இல்லையான்னு தேசிகன் சாய்க்கிறேன், நல்ல வார்த்தையே படலையம்மா எனக்கு, அதனால நீ என்ன பண்ணும்னு கேட்டாக்கா, சுவாமி தேசிகன் பண்ணாத கைங்கரியமா, சுவாமி தேசிகன் பெருமாளை காட்டி கொடுக்காத கிரந்தம் எங்கேயாவது இருக்கா, அவரே சாய்கிற ரங்கநாத இந்த பாதுகால என்னுடைய கடைசி சமயத்துல, அதாவது என்னுடைய பிராண விநியோக சமயத்திலே, ஏ பாதுகையே, ரங்கன நீ உபயநாச்சிமாரோடு 7-12 வந்துடும், வந்து எனக்கு சேவை பண்ணி வைக்கணும், நீ பண்ணி கொண்டு வரும்போது என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும்படியா உனது அந்த சலங்க சப்தம், இந்த பாதுகையிலேருந்து வரக்கூடிய சப்தங்களை வந்து என் காதில ஒலிக்க வச்சு என்னை திருப்தி பண்ணி வைக்க வேண்டும் பாதுகையே பாதுகா தேவிய சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிற இந்த இடத்துல. அதாவது சபசோர்மமா பராணாம் திசந்தி மணிபாதா மணி மஞ்சுலை பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமய ரங்கதுரி நமநயேதாஹ ரமயா க்ஷமயான்னு போட்ட உபயநாச்சிமா இருக்கிறதுக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்றமே, அப்படியா ரமான்னா தாயாருக்கு பேர், ரமயா க்ஷமயா நம்மளுடைய பாவங்களை பொறுக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட உபயநாச்சிமார்களை நீ எழுந்தள்ளி ரங்கனோடு எழுந்தள்ள பண்ணி கொண்டு வரணும். எப்படி பெருமாள் வந்து உபயநாச்சிமாரோட நமக்கு வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி போது வீதியில வந்து எல்லாருடைய எல்லா வர்ணத்தார் ஜனங்களுக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறானோ, அப்படி வந்து என்னுடைய சனமதசையிலே அதனாலே ஆழ்வார் பாசுரம் போல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னும்படியாக சுவாமி தேசிகன் ரங்கபாதுகள்கிட்ட பிரார்த்தனை பண்ற, உபயநாச்சிமார் ஏழப்பண்டு வந்து உன் சப்தமானது என் காதல விழுந்து இன்பமாக எனக்கு இருக்க வேண்டும் என்பதானது தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த பாசுரத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து என்னன்னா, நம்ம பிராண விநியோகம் போது பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறோம்னு சுவாமி தேசிகன் சொல்லி காட்டுற. நிறைய பேர் சொல்லுவா, எங்க அப்பா அப்படியே ராம ராமன்னு சொல்லிட்டே இருந்தார், அப்படியே போயிட்டார், எங்க அப்பாவுக்கு வந்து நிசும்மன்னா ரொம்ப பிரீத்தி, எங்க அப்பாவுக்கு தேவநாதன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பாபா அவருடைய குல தெய்வத்தை மனசுலே தியானம் பண்ணிட்டு இருப்பா, அதுதான் தேசிகன், அதுதான் உத்தரகத்தியம், கடைசி பர்யந்தம் நீ வந்து பெருமாளை தியானிக்க வேண்டும். அதுதான் பெரியாழ்வார் சொன்னார், காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கத்தைக்கும் ஆசையினால் அங்கபத்த பேரிடு மாந்தர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினான் நாயகன் நாரணன் தம் மண்ணை நரகம் புகழ். நரகத்துக்கு போகாமல் நீ வந்து உன்னுடைய பிள்ளைக்கு கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் பேர் வைடா. கடைசி சமயத்துல ஒரு வார் தீர்த்தம் கொடுக்கும் போது கேட்டுடே நாராயணா தீர்த்தம் கொடுறா, ஏ கேசவா தீர்த்தம் கொடுறான்னு கூப்பிடுவோம். அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடும் சமயத்திலும் பகவான் நாமத்தை உச்சரிக்கும்படியா உண்டான பாக்கியம் எப்ப இருக்கும்னா, உன் குழந்தைக்கு பெருமாள் பேர் வச்சாதான் கிடைக்கும். இப்ப நாய்க்கு வைக்கிற பேரை சில பேர் வச்சுக்கிறா, சில பேர் சமஸ்கிருதத்துல இவ அப்பாட்டேருந்து 2 லெட்டர் எடுத்துக்கிறா, அம்மா கிட்ட 2 லெட்டர் ரெண்டையும் சேர்த்து ஒரு பேரா வைக்கிறா, அது என்ன அர்த்தம் இருக்கும், அனர்த்தமாதான் விளையும் அது. அதனாலே சொன்ன இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாட்டின, இப்படி எனக்கு உன் சப்தத்தாலே மனசு சுத்தம் பண்ணு, நான் அதனாலே அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைக்கிறேன், என்னை கைவிட்டுடாதேன்னு சொல்லிட்டு உபயநாச்சுமான ரமயா க்ஷமயாச்ச தத்தஹஸ்தம் சமயரங்க துரீன மானய சமயரங்க துரீன மானையே தாகான்னு சொல்லிட்டு இந்த 391 நாதபத்தியிலே 11 ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு சாதிச்சு என்னோட கடைசி சமயத்திலையும் பெரு உபயநாச்சிமாரை ஏழப்பண்ணு கொண்டு உன் பாதுகையனுடைய அந்த சப்தமானது அந்த நாதமானது என் காதுகளுக்கு கேட்டு நான் என்னை நீ திருப்தி பண்ண வேண்டும் என்பதாவது சுவாமி தேசிகனுடைய பிரார்த்தனையா அந்த ஸ்லோகத்தை அமைஞ்சது. மீதி ஸ்லோகங்களை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.